நானோ மழை பெஞ்ச உப்பு கல்லு, ஒன்ன தொடவோ வேறல் பாடவோ ஒரு பொறுப்போ எனக்கேது. நான் தரமான தங்க கட்டி நீ தகரத்தில் கட்டி பெட்டி, என்னை அடைக்க காத்து கிடக்கு உன்ன போல ஆளுயேது. ஆசைக இருந்தா கூட மனம் வசியாது, ஆட்டுல விழுந்தா கூட நிழல் நனையாது. செம்பருத்தி பூக்காரி ஆசைப்பட்டு பூத்திருக்காளா, ஏ ராசாத்தி ராசாத்தி ரங்கோனுக்கு ராசாத்தி ராப்பகல காத்திருக்காளா. இப்ப பூ முட்ட தூக்க போறேன், ஏலஞ்சிருக்கி ஒன்ன முறுக்கி ஏன் அருணாக்கே ராக்க போறேன். விழியா தொட்ட அழகே இந்த ஆசை மாறாதே. காத்திரு